பதினொன்னாவது நாளுக்கான தியானம். உலகத்தில் அன்பு கூர்ந்த பிதாவானவர் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைக்கும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். யோவான் 3:16. முதலாம் உலக மகா யுத்தம் நடந்து கொண்டிருந்த போது ஒரு தகப்பன் தன் மகனை கூட்டிக் கொண்டு தெருவில் நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்பொழுது ஒரு வீட்டின் வெளியிலும் தங்கள் வீட்டிலிருந்து ஒரு மகன் போருக்கு சென்றிருப்பதை குறிக்கும் வகையில் அடையாளமாக ஒரு நட்சத்திரை மாற்றி இருந்தார்கள். அந்த மகன் தன் தகப்பனாரிடம், ஏனப்பா இந்த நட்சத்திரத்தை மாற்றி வைத்திருக்கிறார்கள் என்று கேட்டான். அதற்கு தகப்பன் அதன் முக்கியத்துவத்தை அவனுக்கு விளக்கினார். அவர்கள் நடந்து சென்று கொண்டிருந்த போது எந்த வீட்டில் நட்சத்திரம் தொங்கிக் கொண்டிருந்ததோ அந்த வீட்டை கண்டவுடன் அந்த சிறுவன் நின்று தன் கைகளை உற்சாகமாய் தட்டி நடந்து வந்து கொண்டிருந்தான். திடீரென்று வானத்தில் இருந்த ஒரு நட்சத்திரத்தை காட்டி, அப்பா அப்பா இங்க பாருங்க, தேவனும் தம்முடைய மகனை அனுப்பியிருக்கிறார் என்று தன் கரங்களை உற்சாகமாக தட்டினான். அநேகர் தங்கள் நாட்டிற்காக தங்கள் உயிரை கொடுத்தார்கள். ஆனால் தேவனோ இந்த உலகத்திற்காக தம்முடைய ஒரே பேரான குமாரனையே ரட்சிக்கும்படியாக கொடுத்து விட்டார். அல்லேலூயா. வேறு எந்த மதத்திலும் தம் மகனை உலகத்தில் பாடுகளின் வழியாக, சிலுவை மரணத்தின் வழியாக உலகிற்கு ரட்சிப்பை கொடுத்ததாக கூறப்படவில்லை. வேறு யாரும் பாவிகளுக்காக தங்களை ஒப்புக் கொடுத்ததாகவும் எந்த வேதத்திலும் இல்லை. ஒரு தகப்பனுக்காகவாவது தாய்க்காவது தங்கள் மகனை தங்கள் நாட்டிற்காக ஒப்பு கொடுப்பதும் போருக்கு அனுப்பி வைப்பதும் மிகவும் கடினமான காரியம் என்று நாம் யாவரும் அறிவோம். தங்கள் பிள்ளைகள் ஒவ்வொரு பெற்றோருக்கும் தங்கள் கண்களை போல. நம் தேவனுக்கும் தமது ஒரே பேரான குமாரனை அனுப்புவது மிகவும் எளிதாயிருந்திருக்குமோ? இல்லை, அவருக்கு அது மிகவும் கடினமான காரியமே. அதுவும் அவர் இந்த உலகத்தில் செய்த 3.5 வருட ஊழியத்தில் நன்மையான காரியத்தை தவிர வேறு எதையும் செய்யாத போதும் அவரை இகழ்ந்து பேசியும் அந்த ஊழியத்தின் முடிவில் அவரை துன்புறுத்தி சாட்டைகளினால் அடித்து பாரமான சிலுவையை அவர் சுமந்து கொல்கதா மலையின் மேல் ஏற வைத்து அவரை சிலுவையில் அவருடைய கடைசி சொட்டு இரத்தம் வரை சிந்த வைப்பார்கள் என்று அறிந்திருந்தும் அவரை இந்த பால் உலகத்திற்கு இரட்சகராக அனுப்பினார் என்றால் அந்த தியாகம் நாம் எத்தனை வரிகளில் எழுதினாலும் அது அடங்காது. அந்த தியாகத்தை எந்த வார்த்தைகளாலும் சொல்லி முடியாது. நம் பிள்ளைகள் பாடுபடுவார்கள் என்று அறிந்தால் நாம் அந்த இடத்திற்கு நம்முடைய பிள்ளையை அனுப்பி வைப்போமா? ஒரு காலமும் அனுப்பி வைக்க மாட்டோம். ஆனால் பரம தகப்பனை பாருங்கள், அவர் நம்மேல் வைத்த அன்பினால் அப்படி செய்தார் என்று வேதம் கூறுகிறது. அவர் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று வாசிக்கிறோம். தம் குமாரனை உபத்திரவப்படுத்த போகிற உலகத்தில் அவரை அனுப்பி வைத்ததினால் அவர் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணுகிறார். அந்த அளவிற்கு அன்புக்கு எவ்வளவும் பாத்திரர்கள் இல்லை. அல்லவே அல்ல, பாவத்திலும் சாபத்திலும் கர்த்தருக்கு துரோகம் செய்பவர்களும் அவரை விட்டு தூரம் போகிறவர்களுமாகிய நமக்காகவே அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பி வைத்தார். எதற்காக? அவரை விசுவாசிக்கிறவர்கள் யாரும் கெட்டு போகாமல், அதாவது நரகத்திற்கு செல்லாமல் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளும்படியாகவே அவரை நமக்காக அனுப்பினார். அல்லேலூயா. நம் ஆத்துமா அத்தனை விலையேற பெற்றது. நாம் அவரை விசுவாசியாவிட்டால் நித்திய நரகம் என்பது அவருக்கு தெரியும். நாம் நரகத்தில் சென்று நித்திய நித்தியமாய் அவியாத அக்கினியில் தவிக்க கூடாது என்ற ஒரே காரணத்துக்காக தமது ஒரே பேரான குமாரனை நாம் ரட்சிக்கப்படும்படியாக அனுப்பினார். நாம் அதை அறிந்திருக்கிறோமா? உணர்ந்திருக்கிறோமா? இயேசு கிறிஸ்துவின் சிலுவையில் சிந்திய அந்த விலையேற பெற்ற இரத்தமே நம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்க வல்லது, நம் பாவங்களை மன்னிக்க வல்லது. வேறு எந்த பரிகாரமும், எந்த புண்ணிய ஸ்தலத்திற்கு செல்வதும் புண்ணிய நதியில் குளிப்பதும் பாவத்தை போக்காது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் மாத்திரமே எந்த பாவத்தையும் போக்க வல்லது. அவரால் கழுவ முடியாத பாவம் எதுவுமே கிடையாது. அவரால் மன்னிக்க முடியாத பாவமும் எதுவுமே இல்லை. நாம் செய்யும் ஒரு சிறிய ஜபமே நம்முடைய பாவத்தை கழுவி நமக்கு நித்திய ஜீவனை தரவல்லது. தேவன் அத்தனை எளிதாக வைத்த ரட்சிப்பை சாத்தான் பெரிய பெரிய நம்மால் செய்ய முடியாத பரிகாரங்களால் முடியும் என்று நம்ப வைக்கிறான். அவனுடைய தந்திரங்களில் விழுந்து போகாமல் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் மாத்திரமே ரட்சிப்பு உண்டு என்பதை உணர்ந்து அவரிடத்தில் மன்னிப்பை பெற்றுக்கொள்வோம், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வோம். அல்லேலூயா. ஒரு பாடல் வரிகள் இவ்வாறு சொல்கிறது: இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பில்லை, இயேசு நாமம் சொல்லாமல் ரட்சிப்பில்லை, கூப்பிடு இயேசு இயேசு என்று உன் குறையெல்லாம் நிறைவாக்கி நடத்திடுவார் என்று. ஜெபம் செய்வோமா? எங்கள் மேல் எவ்வளவாய் அன்பு கூர்ந்து வழி நடத்தும் எங்கள் நல்ல பிதாவே, இந்த நாளில் நீர் எங்கள் மேல் வைத்த அன்பினால் இயேசு கிறிஸ்து பாடுபடுவார் என்று அறிந்தும் அவரை இந்த உலகத்திற்கு ரட்சிப்பை கொடுக்க அனுப்பின உம்முடைய மா தயவிற்காக உமக்கு நன்றி அப்பா. இப்போதும் நான் பாவி என்று அறிக்கையிடுகிறேன். என் பாவங்களை இயேசு கிறிஸ்துவின் விலைமதியாத இரத்தத்தால் கழுவி சுத்திகரித்து விடுவீராக. இயேசு கிறிஸ்துவை என் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன். அவர் என் உள்ளத்தில் வந்து வாசம் செய்வாராக. தம்மையே எனக்காக தந்த அவருக்கு என்னையே கொடுத்து விடுகிறேன். அவர் வாசம் செய்து ஆளுகை செய்யும் இடமாக என் இருதயம் விளங்குவதாக. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன்.